ராஜராஜ சோழன் என்னை ஆளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன் என்னை ஆளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் தேவே, மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவி காதல் தீவே. கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே, கைதீந்தும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம், இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன், உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே. பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிலே, என் காதல் கண்கள் போகும் மல்லாக்கிலே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீரா, பூவே காதல் மண்ணீது ஸ்வர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே, உல்லாச பூமி இங்கு உண்டானதே, ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே.